மது அம்மாவுக்கு வணக்கம். நான் ஐயனார் பேசுகிறேன். பண்ணை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே எங்கள் பதிவுலாம் இருக்குங்க. இந்த தமிழர் வேளாண்மை இந்த டெலகிராம் குரூப்லே போயிட்டு நீங்கள் தனியாக வீடியோ நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த சேனலில் நீங்கள் அழகாக பார்க்கலாங்க. அப்படி மேலும் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். என்னை தொடர்பு கொண்டோ அல்ல ஐயாவை தொடர்பு கொண்டோ இந்த குழுவில் இருப்பவர்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் என்ன பயிர் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம மண்ணை டிசைன் பண்ண முடியும். அதனால் தண்ணியை வடிவமைக்கணுன்றதுக்கு டிசைன் சொல்லிடுறேன். அதாவதுங்க, வரப்பு 4 பக்கமும் 3 அடி உயரம் இருக்கணும், 45 டிகிரி சரிவு இருக்கணும். அந்த 4 வரப்பும் சேர்ந்தாப்புல இருக்கணும், 1 ஏக்கருக்கு மிகாமல் இருக்கணுங்க. இதுதான் அதோட அந்த மண்ணோட லெவல் வந்து சமமாக இருக்கணும். இதுதான் நம்ம நீர் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஃபார்முலா. இதை பண்ணுனா போதுமானதுங்க. இதை பற்றி நம்ம விரிவாக சொல்லியிருக்கோம். அதோட இதில் பயிர் வைக்கணும்னா ஒரு ஒரு பயிருக்கு ஏற்ற மாதிரி மண்ணோட தன்மையும் அந்த வடிவமைப்பையும் மாற்றி அமைக்க வேண்டியிருக்குங்க. அதனால் நீங்கள் செய்யப்போய பயிர் நஞ்சை பயிரா, புஞ்சை பயிரா, எந்த மாதிரி மரப்பயிர்களா, அல்லது என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை வழங்க முடியும். நன்றி, வணக்கம்.